மூன்று நிமிட தியானம். தேதி 17 மார்ச் 2026, செவ்வாய்க்கிழமை. தலைப்பு: வாய்ப்பிலிருந்து வெற்றி வரை, வெற்றிக்கான அடிப்படை தத்துவங்கள். மனப்பாட வசனம்: யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. இன்றைய தியானம்: இந்த உலகம் வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது, ஆனால் வெற்றி என்பது ஒரு அரிய அறுவடை. பலர் ஒரு பொன்னான வாய்ப்பை ஒரு பெற்றுவிட்ட வெற்றியாக தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் சவுல் மற்றும் தாவீதின் வாழ்க்கையை உற்று நோக்கினால், ஒரு வாய்ப்பு என்பது ஒரு விதை மட்டுமே என்பது புரியும். உங்கள் குணாதிசயமே, கடின உழைப்புமே அந்த விதை வளரும் மண். ராஜாவாகிய சவுல் மக்களின் தேர்வாக இருந்தார். உயரமானவர், யாவரையும் கவரக்கூடியவர், மற்றும் மற்றவர்களை விட அதிகமான தோல் உயரத்தில் நின்றவர். தற்செயலாகவும் தெய்வீக நியமனத்தினாலும் இஸ்ரவேல் ராஜ்யம் அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் கிடைத்த அந்த வாய்ப்பை அவரால் ஒரு நிரந்தர வெற்றியாக மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அவர் கீழ்ப்படியாமை, மனுஷபயம் மற்றும் பொறாமை என்னும் விஷத்தை தனது மனதிற்குள் அனுமதித்தார். எதை நிர்மூலமாக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டாரோ அதையே அவர் அழிக்காமல் விட்டு வைத்தார். இறுதியில் அவர் எதை வெல்லாமல் விட்டுவிட்டாரோ, மறுத்தாரோ, அதனாலேயே அவர் அழிக்கப்பட்டார். அமலேக்கியர். தாவீது தன் சொந்த சகோதரர்களாலும் தீர்க்கதரிசியான சாமுவேலினாலும் கவனிக்கப்படாத ஒரு மகன். அவருக்கு ஒரு ராஜாவின் சிம்மாசனம் உடனடியாக கொடுக்கப்படவில்லை. மாறாக ஒரு ராட்சத கோலியாத் கொடுக்கப்பட்டான். மற்றவர்கள் கோலியாத்தை ஒரு சாவின் சின்னமாக பார்த்தபோது, தாவீது அதை தேவனுடைய வல்லமையை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பார்த்தார். அவருக்கு ராஜாவின் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை. ஆற்றங்கரையின் கூழாங்கல்லும் பயமற்ற இதயமும் மட்டுமே தேவைப்பட்டது. தாவீது வெற்றி பெற்றதற்கு காரணம், அவர் தனது வாய்ப்பை குறையற்ற விசுவாசத்துடனும் கடின உழைப்புடனும் இணைத்தார். அவர் வெற்றி தன் மடியில் விழும் வரை காத்திருக்கவில்லை. ஒரு கவணையும் கூழாங்கல்லையும் கொண்டு அந்த வாய்ப்பை பிடித்து அதை ஒரு ராஜ்யமாக மாற்றினார். வெற்றி என்பது ஒரு லாட்டரி சீட்டு அல்ல. அது கீழ்ப்படிதல் மற்றும் விடாமுயற்சியின் மூலம் உங்கள் பாதையில் தேவன் வைக்கும் வாய்ப்புகளை திட்டமிட்டு வெற்றியாகவே மாற்றிக்கொள்வதாகும். இன்றைய மேற்கோள்: வாய்ப்புகள் பெரும்பாலும் கடின உழைப்பால் உருமாற்றப்படுகின்றன. அதனால்தான் பெரும்பாலான மக்கள் அவற்றை அடையாளம் காண்பதில்லை. ஆன் லாண்டர்ஸ். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: கைகள் இல்லை, கான்கள் இல்லை, கவலைகள் இல்லை. நிக் வைச்சஸ். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை தொடருங்கள். ஜபம்: பரலோக பிதாவே, நீர் எனக்கு கொடுக்கும் திறக்கப்பட்ட கதவுகளாகவும் அருமையான வாய்ப்புகளாகவும் நன்றி. சவுலைப் போல பயத்தினாலோ அல்லது கீழ்ப்படியாமையினாலோ உம்முடைய தயவை நான் வீணடித்த நேரங்களுக்காக என்னை மன்னியும். எனக்கு தாவீதின் இருதயத்தை தாரும். என் வாழ்க்கையில் உள்ள கோலியாத்துகளை தடைகளாக பார்க்காமல் உம்முடைய வெற்றியை பறைசாற்றும் வாய்ப்புகளாக பார்க்க எனக்கு உதவி செய்யும். கடினமாக உழைக்கும் ஒழுக்கத்தையும் கீழ்ப்படிந்து நடக்கும் விசுவாசத்தையும் எனக்கு தாரும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: வெற்றி ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து உங்களுக்கு வழங்கப்படும் என்று காத்திருக்காதீர்கள். இன்று உங்கள் சவால்களை வித்தியாசமான கோணத்தில் பாருங்கள். அந்த கடினமான பணியோ அல்லது அந்த ராட்சத பிரச்சனையோ உண்மையில் வேறு ரூபத்தில் உள்ள பொன்னான வாய்ப்பு. அதை பிடித்துக் கொள்ளுங்கள், உழையுங்கள். தேவன் அதை உங்களது மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுவா என்று நம்புங்கள். ஜெயிப்பீர்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் +91 924 3183 2311.